കുത്തുവിളക്കേറിയ കോട്ടക്കട്ടിൽ മേ കുത്തുവിളക്കേറിയ കോട്ടക്കട്ടിൽ മേ കുത്തുവിളക്കേറിയ കോട്ടക്കട്ടിൽ മേ കുത്തുവിളക്കേറിയ കോട്ടക്കട്ടിൽ മേ കുത്തുവിളക്കേറിയ ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദന കല്പവല്ലേ ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിധരീ സുപ്തമുദ്ഭോദ്യ കൃഷ്ണം പാരാദ്യം ത്വം ശ്രുതിസരസിതസിദ്ധമധ്യാപയന്തി സോചിഷ്ടായാം സൃജനിദളിതം യാഫലാത്കൃത്യ പുങ്ക്തെ ഗോദാതസ്യൈ നമ ഇദമിദം ഭൂയയേവാസ്തു ഭൂയഃ അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. ഉന്തു മകളിറ്റം എന്ന கீழ்பாட்டிலே நப்பின்னை பிராட்டியை வந்து திறவாய் மகிழ்ந்து என்று வெளியில் இருக்கும் பெண்கள் பிரார்த்திக்க, பிராட்டி கதவை திறக்க எழுந்திருந்தாளாம். அவளை எழவிடாமல் அப்படியே கட்டி பிடித்து அவள் மார்மேலே எம்பெருமான் தான் சாய்ந்து கொண்டானா. அதனால் அவளை அவளால் கதவு திறக்க முடியவில்லை. அவன் பாரத்தை முழுக்க நப்பின்னை பிராட்டியின் மேல் செலுத்தியதனாலே அவளால் வாய் திறந்தும் பேச முடியவில்லையாம். இதனால் வெளியில் இருந்த பெண்கள் கதவு திறக்காமையாலும் உள்ளிருந்து நப்பின்னை பிராட்டி பதில் எதுவும் சொல்லாதனாலும் மீண்டும் இந்த குத்துவிளக்கரிய என்ற பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். குத்துவிளக்கரிய, இந்த குத்துவிளக்கரிய என்று சொன்னதனாலே பகலையும் இரவாக்கிக் கொண்டு அந்த விளக்கானது எரிய இவர்கள் படுக்கையில் இருக்கிறார்களாம். நாங்கள் வெளியிலே கிருஷ்ண விஸ்லேஷத்தினாலே மனது மிகவும் துன்பப்பட்டு வருந்தும்போது நீ அவனுடன் படுக்கையிலே கிடக்கப் பெறுவதோ என்ற துணி பிறக்க இவர்கள் குத்து விளக்கெரியன்னு சொல்றாளாம். அல்லது இவள், அதாவது நப்பின்னை பிராட்டி, தன்னையே ஒரு விளக்காக்கிக் கொண்டு, ஏன்னா இவர் ஆயர் போல விளக்கல்லவா அவள், அதனாலே நப்பினை பிராட்டி தன்னையே ஒரு விளக்காக்கிக் கொண்டு பிரகாசிக்கிறாள். எப்படி சீதாதேவியானவள் தன்னுடைய பிரகாசத்தினால் ராமனை பிரகாசிப்பித்தாளோ அதே மாதிரி பாலகாண்டத்திலே 77வது அத்தியாயத்திலே வால்மீகி முனிவர் தயாச ராஜர்ஷி சுதோபி ராமயா சமேவிவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராம சுசுபேதி காமயா விபுஹு ஸ்ரீயா விஷ்ணுர் இவரே முன் ஈஸ்வரஹான். அப்படி இந்த நப்பின்ன பிராட்டியும் கிருஷ்ணனுக்கு ஒரு விளக்காக, அதாவது கிருஷ்ணனை பிரகாசப்படுத்துபவளாக இருக்கிறாளாம். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு புகழ்கின்ற புள்ளூர்தி போரக்கர் குலம் கெடுத்தான் இகழ்வின்னி எஞ்செஞ்சத்து எப்பொழுதும் பிரியானேன்னர். திருவாய்மொழி 10ஆம் பத்தில் நம்மாழ்வர் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால்னா என்ன? கோடு பிளஸ் கால் பிளஸ் கட்டில், அதான் கோட்டுக்கால் கட்டில். யானை தந்தத்தாலே செய்த கால்கடையுடைய கட்டில். ஒரு கட்டிலுக்கு 4 கால், அந்த 4 கால்களும் தந்தத்தினாலே செய்யப்பட்டவையாம். குவலையாபீடம் என்ற அந்த மதம் பிடித்த யானையை கொன்று அதனுடைய 2 தந்தங்களையும் ஒன்றொன்றையும் 2 ஆக்கி அதை கட்டிலுக்கு 4 காலாக கிருஷ்ணன் போட்டு அதிலே தன்னுடன் நப்பின்னை பிராட்டியினும் படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே வீர பத்தினிக்கு அழகு வீரம் தோய்ந்த கட்டிலே படுப்பதுதானே. அதனாலே இப்படி வீர பத்தினி இந்த நப்பின்னை பிராட்டி ஆகையாலே, ஏன்னா அவளை மணப்பதற்கே 7 ரிஷபங்களை இவன் அடக்கி வெற்றி கொண்டு அதன் பிறகல்லவோ அவளை அடைந்தான். அப்போ சுல்கத்திலையும் வீரத்தை காமிக்கணும். அப்படி இருக்கிறவ வீர நல்ல வீரனா இருக்கணும். அந்த வீரனா இருக்கிறவனுக்கு பத்தினியும் வீர பத்தினியா தானே இருக்கணும். அதனாலே அவள் அந்த கோலையா பீடம்ங்கிற யானையை கொன்ற 4 தந்தங்களை கால்களாக உடைய கட்டிலே படுத்திருந்தாளாம். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் சொல்றார். வனவாசம் போகணும், அந்த சமயத்தில் காட்டில் துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும், நீ ரொம்ப பயப்படுவ, ஏதாவது உனக்கு ஆயிடும், அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு அவளை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னார். அவோ, அதெல்லாம் இல்லை ராமன், நான் நீ எந்த இடத்துல இருக்கியோ அதான் எனக்கு அயோத்தி, உன்னோடையே நான் இருக்கணும், எங்க அப்பா என்ன சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், சகதர்ம சரீதவ இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவன்னு உன்னி அனுஷ்டிக்கும் தர்மங்களையெல்லாம் நான் சரிசமமாக உமக்கு உன்னோடு சேர்ந்து அனுபவிக்க வேணும்னு சொன்னாரா, இதுவரையும் நீ சுகமா அரண்மனையில் இருந்த, நானும் சுகமா இருந்தேன், இப்போ நீ கஷ்டத்தை காட்டிலே சென்று அனுபவிக்க புறப்படும் போது அந்த கஷ்டத்திலே நானும் பங்கு கொள்ள வேணாமா, அதனாலே நானும் உன்னோடு வந்தே தீர்வேன்னு பிடிவாதம் முடிச்சு கிளம்பி போனான். அங்கே ஆரண்யகாண்டத்திலே வால்மீகி அத்தி அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தினாலே நமக்கு காண்பிக்கிறான். கஜம் வா வீக்ஷசிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்த்ராசம் பாஹுராமஸ்ய சம்ஸ்ருதான். அந்த புலி கர்ஜிக்கிறது, சிம்மம் இது மதம் பிடிச்ச யானை ஓடி வருது, அதை கண்டு கொஞ்சம் கூட பயப்படலையா, அப்படியே ராமன் தோல் மேல சாஞ்சுகிண்டு அதுக அந்த துஷ்டத்தனம் பண்றதை பார்த்து சிரிச்சாளாம் பிராட்டின்னா, அது அவளுக்கு அந்த ராமன் அருகாமையிலே இருப்பதனாலே பயங்கிறதே இல்லைங்கிறத காமிச்சுது. ஏன்னா அவனே ஒரு ராகவ சிம்மம், அந்த ராகவ சிம்மம் இந்த ராவணன்கிற மதம் பிடிச்ச யானைய அடக்குறானே, அத அவளே சொல்றான். மாதங்கைவ சிம்ஹேன கருடேனேவசி கருடேனேவ பன்னகா அபிபூதோ பவத் ராஜா ராகவேண மகாத்மனான். லோகநாதனான அவனுடைய தோளிலே சாய்ந்த நான் வேறு ஒரு புல்லியனான அந்த ராவணன் போன்றவனின் தோளிலே சாய்வேனோன். உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யசித். ஏன்னா இப்படிப்பட்ட இவளுடைய குணாதிசயங்களைத்தான் வேதமும் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வர கும்சாஸ்வத கும்சி வமச்சுதம் உத்கோஷிச்சுது. தைத்திரியத்தில் ஆனந்தவல்லியும் யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிபேதி குசஸ்தனேதி. எவன் ஒருத்மன் எந்தருமான் அருகாமையிலே இருக்கிறானோ அவன் பயம் கொள்ள தேவையில்லை. அதனாலே சீதா பிராட்டி ராமனுடைய அருகாமையிலே இருந்ததுனாலே அவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியலையாம். விஷ்ணு புராணத்திலேயும் சக்ய பசியதசானூரம் யூதார்த்தமஹம் ஹரி சமுபைதின சந்தியத்ர கிம்ருதாயுக்த காரணஹான். அதே மாதிரி இந்த நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு ரிஷபத்தை அடக்கி அவன் வீரன்கிறத காட்டினானே, அத நம்முடைய நாயகனே நான் மறையின் பொருளே நாவியொள் நற்கமல நான் முகனுக்கு ஒரு கால் தம்மனையானவனே தரணிதல முழுதும் தாரகையின் பின்னுறும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேளமும் ஏழு விடையும் இரவாய வேலையதனுள்வென்று வருமவனே அம்ம எனக் கொருவாடுகளங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகாடுகவேன். பெரியாழ்வர் அந்த தன்னுடைய திருமொழியிலே முதலாம்பத்திலேயே சாதிக்கிறார். இப்படி அந்த பகவான் கிருஷ்ணனும் மிகுந்த வீரத்தையுடையவன், அவனுடைய பத்னியான நப்பின்னை பிராட்டியும் நல்ல வீரமுடையவள் என்பதை இவர்கள் உத்கோஷிக்கிறார்கள். மெத்தன்ன பஞ்சசயனம் மெத்து மெத்துன்னு பஞ்சாலே செய்த படுக்கை. நாங்கள் புறம்பே உன்னை கூப்பிட்டு கொண்டு நிற்க நீ படுக்கையிலே சுகித்து படுத்திருக்கிறாயோ, அந்த படுக்கை உனக்கு வெம்பள்ளியாக்க வேண்டாமா, அது சுட வேண்டாமா, அது மிருதுவா இருக்கிற படுக்கையும் நாங்க கூப்பிடுறதுனாலே அது கடினமா இருக்க வேண்டாமா. அவனோடு சிராய்த்த போது சீருவது அவன் படுக்கையாயிரே, அது நீ எந்த படுக்கையில படுத்துட்டு இருக்க, ஆதிசேஷன்கிற படுக்கையில படுத்துட்டு இருக்கிய, அந்த ஆதிசேஷன் புசு புசுன்னு மூச்சை விட்டு சீரமாட்டானா அப்படின்னு கேட்கிறா. நாகனை மிசை நம்பிரான் சரணேஸ்வரன் நமக்கென்னு நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர்ச்சடகோபம் மாறன் ஆகநூற்ற வந்தாதியாயிரத்துள் இவையும் ஓர்வத்தும் வல்லார் மாதவை கொந்தத்து மகிழ்வெய்துவர் வைகளுமேன். இங்கே பஞ்சசயனம் பஞ்சசயனம்ன்றாளே அப்படின்னா என்னன்னா, படுக்கையிலே ஐந்து விதமான இது இருக்க வேணும். படுக்கை அழகா இருக்கணும், படுக்கை குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கணும், படுக்கை மார்தவம் உடையதா இருக்கணும், அதாவது மார்தவம்னா ரொம்ப சாஃப்டா மெது மெதுன்னு இருக்கணும், அது பரிமளம் நிறைந்ததாக இருக்கணும், நல்ல வாசனை உள்ளதாக இருக்கணும், தாவல்யம் நல்லா படுத்துக்கிறதுக்கு கை காலை நீட்டி படுத்துக்கிறதுக்கு நீள அகலம் அதிகம் உள்ள விசாலமான படுக்கையாக இருக்க வேணும். இதனாலே இந்த சயனத்துக்குள்ள ஐந்து குணாதிசயங்களை பஞ்சசயனம்னு ஒரு தடவை வச்சுக்கலாம். அல்லது இந்த படுக்கையானது அன்னத்தூவி, இலவம்பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயிர்த்தூவி அப்படிங்கிறதான இந்த ஐந்து விதமான பொருட்களினாலே பண்ணப்பட்டிருக்கிறதான படுக்கையாக இருக்கலாம். அல்லது நல்ல இலவம் பஞ்சாலே பண்ணதனாலே அது பஞ்சசயனம். அதுக்கு மேல இந்த படுக்கைக்கு ஐந்து விதமான மற்றொரு குணங்களையும் சொல்றார். அதாவது அந்த படுக்கை தழு போன்றதாக இருக்க வேணும், பூவை போன்று மிருதுவாக இருக்க வேணும், அது பஞ்சாலே செய்திருக்க வேணும், பட்டு அதன் மேலே போர்த்தி இருக்க வேணும், மெல்லிய கம்பளியினாலே நெய்யப்பட்டிருக்க வேணும். இப்படி அதிலேயும் ஒரு ஐந்து விதமான பொருட்களை சொன்னார்கள். எங்களுக்கு வெம்பள்ளி, உனக்கு தன்பள்ளியோ என்று அவர்கள் நினைக்கிறார்களாம். அப்படி நினைக்கும் போது பஞ்சசயனத்தின் மேலேறி எப்படி முக்தாத்மாவானவன் வைகுந்தம் சென்றடைந்து ஆதிசேஷன் மீது கால் வைத்து ஏறுவானோ அதை போல. இத கௌஷீதகிங்கிற ரொம்ப அழகா சொல்லித்து உத்கீத உபஸ்வீ ஸ்ரீரூபபர்ஹணம் தஸ்மின் பிரம்மாஸ்தே தமித்தம் வித்பாதேனாத் ஆரோஹதி. இந்த உத்கீதங்கிற மந்திரத்துக்கு அதிதேவத்தை படுக்கை விரிப்பாக ஸ்ரீதேவியின் அருகை அருகாமையிலே இருக்கிறதாம். ஸ்ரீதேவியானவள் காலுக்கு ஒரு அணையாகிறாள் எம்பெருமானுக்கு. ஆதிசேஷனாகிற படுக்கையிலே பரபிரம்மம் எழுந்தருளி இருக்கிறது. ஞானியான இந்த முக்தன் ஆதிசேஷன் மேலே காலை வைத்து ஏறுகிறான். ஏறினவுடனே பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த முக்தனை பார்த்து நீ யாராக இருக்கிறாய்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தம் பிரம்மாக கோசீதி. அதுக்கு முக்த ஜீவன் பதில் சொல்றான், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மத்தின் பிரகார பூதன். அத்வைதிகள் சொல்றாளே நானே பிரம்மமா இருக்கேன்னு, அந்த மாதிரி இல்ல, நீ பிரகாரி நான் பிரகார பூதன். அப்போ நீ சேஷி நான் தாசபூதன், நீ சரீரி நான் உனக்கு சரீரம் என்ற அர்த்தம் துணிக்க இவன் அகம் பிரம்மாஸ்மின்றானான். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளலித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொழு என்று ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து எதிர் விண்ணி உரோம கூபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளம் சோராத்து இரணை கொள்ளேன் சொல்லாயான் உன்னை தத்துருமாறேன். பெரிய பெரியாழ்வார் அஞ்சாம் திருமொழியிலே அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். இந்த கிருஷ்ணன் யாரு? சாக்ஷாத் அந்த க்ஷீராப்தியிலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருந்தானே அவனே இங்கே மதுராபுரியிலே கிருஷ்ணனாக அவதரித்தானாம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவநிகேதனஹா நாகபர்யங்கமுத்ய ஹியாகதோ மதுராம்புரீன். ஒரு படுக்கை எப்பொழுது சிறப்புடையதான படுக்கையா இருக்கும்னா அதை யாரும் தொடாத அப்படியே அதை நன்னா எப்பொழுதும் பார்த்தா ரொம்ப ரம்யமா அழகா இருக்கிற மாதிரி இருந்தா அது படுக்கைக்கு லட்சணம் இல்லையா? புத்திர பௌத்திராதிகள் துகைக்காத படுக்கை பித்ராதிகளுக்கு அசக்கியமா போலேன்னு நம்ம பெரியவா சொல்லுவா. அதாவது அந்த படுக்கையில ஏறி அந்த குழந்தை அது அங்க ஒண்ணுக்கு போகணும், அதை போட்டு நன்னா துகைக்கணும் கிழிக்கணும், அப்படி பண்ணா அதுதான் அந்த படுக்கையினுடைய சிறப்பா, அதுதான் சிறந்த படுக்கை. ஏன்னா புத்திர பௌத்திராதிகள் துகைக்கலன்னா அது என்ன படுக்கையான்னா கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. கொத்தலர் பூங்குழல் கொத்து பிளஸ் அலர் பிளஸ் பூ பிளஸ் குழல் இதெல்லாம் சேர்ந்து கொத்தலர் பூங்குழல்னு வந்தது. கொத்து கொத்தா மலரும் பூக்களை அணிந்த தலைமுடி கற்றைகளை உடைய நப்பின்னை பிராட்டியை இங்கே சொல்லுகிறார்கள். மலரிட்டு நாமுடியோம் என்றிருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்கள், ஆனால் உள்ளிருக்கும் நப்பின்னை பிராட்டியோ கொத்தலர் பூங்குழலாள். விலட்சணமான நிரதிசயமான குழலை உடையவளாம் இந்த நப்பின்னை. பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே பின்னை மணாளனைப் போல் கிடந்தானை முன்னயமர் முதல்தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுதுமாட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய காக்காய் மாதவந்தன் குழல்வாராய காக்காய்னு அனுசந்தானம் பண்ற. குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, நப்பின்னை பிராட்டியின் திருமார்பில் தன்னுடைய மலர் போன்றதான மார்பகங்களை வைத்து கிடக்கிறானாம் கண்ணகிரான். அவன் யாரு? அலர்மேல் மங்கை உரைமார்பன். அப்படிப்பட்ட அந்த அலமேல் மங்கை உரைமார்பன் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனாகிறான். இது எப்படி இருக்குன்னா விஷ்ணு புராணத்தில் நாம நித்தியம் எப்போதும் சகசிரநாமத்தில் அனுசந்திக்கிறோமே அந்த ஸ்லோகம் மாதிரி. அபிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. அச்சேதனத்தை போல் விகாரமேதும் அற்றவனாகவும் சம்சாரிகளைப் போலே அசுத்தி இல்லாதவனாகவும் முத்தாத்மாவைப் போல் ஏதோ ஒரு காலத்திலே தோஷம் உடையவனாக இல்லாமலும் நித்திய சூரிகளைப் போலே தனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் என்றதான நிலையில்லாதவனாகவும் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் சர்வ வியாபியாகவும் எல்லாவற்றையும் ஜெயிப்பவனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனுமாக அந்த எம்பெருமான் இருக்கிறான் சொன்னாலே அதே மாதிரி வாய் தீரவாய். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன பண்ணுதான்? கிருஷ்ண ஊமத்தங்கா தின்னு கிடக்கிறானா அதனாலே அவன் வாய் திறக்கலையா? சரி, அவன் தான் ஊமத்தங்கா சாட்டு வாய திறக்காத இருக்கான், நீ ஏன் வாய திறக்கல, ஏன் பேசாம இருக்கேன்னு கேட்கிறான். பிராட்டி அன்றி பெருமாள் அனுகிரகம் இல்லை என்றதும் புருஷகார பூதையின் ஞாபகம் வெளியிலே இருக்கிறவர்களுக்கு வரலாம். உடனே மைத்தலங்கண்ணினாய், மயிட்டு அலங்கரித்த பரந்த கண்களை உடையவளே, நப்பின்னை மையிட்டு தன்னை மிகவும் அழகுற அலங்கரித்திருக்கிறாள். இவர்களோ மையிட்டெழுதோம் என்று அங்கே சங்கல்பம் பண்ணிட்டு மையே கையாள தொடாதவா. கண்ணினாய், அது எப்படி பிராட்டியினுடைய கண்ணு எப்படிப்பட்டதுன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி வர்ணிக்கிறார். சிரஞ்சீவதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி நகீயேயம் க்ஷணவபி வினா தாமசிதே க்ஷணாம். இந்த ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தில் திரும்ப வந்து ராமனிடத்திலே கண்டேன் சீதையின்னு தான் சீதையை பார்த்த அந்த விற்த்தாந்தத்தை சொல்ல, அவள் நான் இன்னும் ஒரு மாச காலம் உயிரோடு இருப்பேன், அதற்குள் ராமன் வந்து என்னை மீட்டு செல்லட்டும்னு செய்தி சொல்லி அனுப்பினாளே, அதை சொன்னான். பரவாயில்லையே, அவ்வளவு கட்டின நெஞ்சு அவளுக்கு, ஒரு மாசம் என்னை விட்டு அவ இன்னும் பிரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறாடா, என்னால ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையேன்னு அவளுடைய கண்ணழக வர்ணிக்கிறார். ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் சிதே க்ஷணாம். அப்படி பிராட்டிமார்கள் கண்ணழகை உடையவர்கள். நீ உன்மணாளனை அவன் நினைவே உன் நினைவாக எப்போதும் இருக்கும், நீ உன் நினைவே நினைவாக இருக்கும் அவன். இப்படி ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பரஸ்பரம் ஒத்தர ஒத்தர் நினைச்சிட்டு இருக்கேள். கிருஷ்ணன் உனக்கு மட்டுமா நாயகன், அவன் அகில உலகத்துக்கும் நாதன் அல்லவோ? லோகத்தில் எல்லா ஜீவனுக்கும் அவன்தானே புருஷன், அதனாலதான் அவனை பரமபுருஷம்னு சொல்றோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் சுந்தரகாண்டத்திலே கௌசல்யாலோகபர்தாரம் சுஷுபேம்பஸ்மினி தம்மமாத்தே சுகம் பிரிச்ச சிரசாசாபிபாதையான்னு வால்மீகி சொல்லலையோ? திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் என் திருமகள் சேர்மார்வனே எண்ணம் என்னுடையாவியே எண்ணம் நின்றிருற்றாலிடந்து நீ கொண்ட திருமகள் கேள்வனே என்னும் அன்புருவேழும் தழுவு நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவெழுதனக்கேன்னு. அந்த பூப்பிராட்டிக்கு அவன் எப்படிப்பட்ட அன்பனாயிருந்தான்ங்கிறத திருவாய்மொழி கடைசியிலே பத்தாம்பத்தில் பத்தாம் திருவாய்மொழியிலே ஏழாவது பாசுரமா அத்தியற்புதமா நம்மாழ்வார் சொல்ற, கோலமலர்பாவை கண்பாகிய எண்ணந்தேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோன். எத்தனை போதும் துழல ஒட்டாயிதான் ஒரு க்ஷணமும் அவனை எழுந்திருக்க விடுவதில்லையா நீந்து கேட்டாளாம். கட்டினகை நெகிழ்க்கில் பிழைக்க மாட்டோமே, எத்தனை ஏழும் பிரிவாக்கில்லாயால் எப்பொழுதும் அந்த பிரிவை நாங்கள் பொறுக்க முடியாதது. அகல இல்லேன் இறையுமென்னு அறமேல் மங்கை உரைமார்பான்னு அவன் பிராட்டி என்னைக்குமே பிரியறதில்லை. ஆனா நாங்களோ அவனை பிரிந்து இப்பொழுது மிகுந்த நிர்வேதத்திலே இருக்கிறோமே. தத்துவம் அன்னு தகவு, இது உண்மை, இது சத்தியம், இது தர்மம். அதனாலே நீ தகவு கிருப பண்ணு, அந்த கிருபை எங்களுக்கு இல்லையா கேட்கிறாளாம். தத்துவம் அன்னு தகவு, எங்கள் ஆற்றாமையாலே நாங்கள் கூக்குரலிடுகிறோம். மெய்யே தர்மம் அன்னு, தத்துவம் சொரூபம், தகவு அதனுடைய சுவாவம். ஏன்னா கருணையே வடிவானவள்ளவா பிராட்டி. ஆஞ்சநேயரும் யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த இவளை முன்பு ஹிம்சித்த ராட்சசிகளை நான் அப்படியே ஒரேடியா கைய கலப்பிச்சுட்டுமா, இல்ல தரையில ஓங்கி அடிச்சு சதபிண்டமா ஆக்கிட்டுமா, இல்ல கைய கால கீச்சு போட்டுமா இப்படின்னு ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி கேட்கிறார். நீ குரங்குங்கிறத காமிச்சு விட்ட பத்தியா? பாபானாம் வாசுபானாம் வாவதாரணாம் புலவங்கம காரியம் கருணமாரியேன நகசித்னா பராத்யதி. இந்த லோகத்துல குற்றம் பண்ணாதவா தான் யார் இருக்கா? முன்ன ராஜாவா இருந்தான் ராவண. அந்த ராவணன் ஆக்ஞைக்கு உட்பட்டு அவனுக்கு கீழே கைங்கு வேலை பண்ற இவா என்ன பண்ணா? ராவணன் என்ன சொன்னானோ அதை பண்ணா. இப்ப விபீஷண ராஜா ஒவ்வொன்று இதே சீதைக்கு சந்தனத்தை பூசி விடு, நன்னா பட்டுப்புடவையை கட்டி விடு, அவளுக்கு ஆபரணங்களை எல்லாம் பூட்டி விடு, செண்டை பூசி விடுன்னா பூசி விட போறா. அதனால இவாளுடைய தோஷம் என்ன? தோஷம் அவ அந்த வேலைக்காரியா இருக்கிறது தான் சொல்லாதுல்ல. அப்படியே அவ தப்பு பண்ணியிருந்தா கூட லோகத்துல தப்பு பண்ணாதவா யாராப்பான்னு கேட்டாளாம். அந்த மாதிரி இந்த பாசுரத்துக்கு அந்யாபதேசமா ஒரு கிஞ்சித்தை வச்சுக்க வேண்டியது. இந்த சுவாபதேசம் சொல்லும் போது இந்த பாட்டாலே புருஷகார பூதையான நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதை சொன்னோம். இது இங்கே ஆச்சாரிய பதமாகவும் அனுபவிக்கலாம். குத்து விளக்கெரிய ஆச்சாரியன் உபதேசிப்பதானது, அந்த உபதேசம் இருக்கே அது குத்து விளக்கை போல பிரகாசமாக எரிகின்றது. அது ஞானம் அங்கே சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் மூலமாக பிரகாசிக்கிறது. கோட்டுக்கால்கட்டில் மேல், இங்கே நம் பூர்வர்கள் சதுர்வித கர்த்தத்துவங்களை இதற்கு அர்த்தமா சொன்னான். சேஷத்வே கர்த்தத்துவம், ஞாத்ருத்வே கர்த்தத்துவம், கர்த்தத்வே கர்த்தத்துவம், போக்திருவே கர்த்தத்துவம்னு கர்த்தத்துவத்தில் நாலு வகைகள் உண்டு. அதுதான் இங்கே காட்டப்பட்டன என்பது நம் பெரியோர்களுடைய ஒரு நிர்வாகம். அல்லது ஞானம் என்ற ஒன்று, இச்சை என்ற ஒன்று, பிரயத்தனம் என்ற ஒன்று, லீலாரசம் என்ற ஒன்று, இந்த நான்காகவும் இருக்கலாம். அல்லது சதுர்வித புருஷார்த்தம்னு நாம சொல்றோமே, தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு அந்த நாளாகவும் இருக்கலாம். இப்படி கோட்டுக்கால்கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, இது சேஷத்வாதி கர்த்தத்துவ ராஹித்யத்தாலே மிருதுவான அர்த்த பஞ்சகமாகிற படுக்கையிலே நம்மளை ஏற்றிவிடலா ஆச்சாரியாள். இந்த ஜீவனுக்கு அவன் காலக்ஷேபம் பண்ணும்போது பண்ண வரும்போது ஆச்சாரியிடத்திலே அந்த அத்தியாத்ம ஞானம் அவனுக்கு கிஞ்சித்தும் இல்லை. அவனுக்கு அர்த்த பஞ்சகத்தை சொல்லிக் கொடுக்குறான். அர்த்த பஞ்சகம்னா என்ன? மிக்க இருநிலை எது, மெய்யாம் உயிர்நிலை எது, தக்க நெறி எது, தடையாகி தொக்கிய ஊழ்வினை எது, வாழ்வினை எதுன்னு, அந்த அடையப்பட வேண்டிய பிரம்மம் என்பது என்ன, அடைபவனான ஜீவாத்மா என்பவன் யார், இந்த அடையப்பட வேண்டிய பிரம்மத்துக்கும் அடைபவனான ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, அந்த சம்பந்தம் எம்பெருமான் சேஷி நாம் சேஷபூதன்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேஷபூதன் சேஷியை எப்படி பற்றுவது, அதற்கு என்ன உபாயம், அதான் நெறி, சரணாகதி. சரி, இதுகாரும் நாம் அந்த எம்பெருமானை அடைய முடியாத, இந்த சரணாகதியை பண்ண முடியாத நம்மை தடுத்தது எது? நம்மளுடைய பாபங்கள், அதான் ஊழ்வினை. அதுக்கப்புறம் இவனை அடைந்தால் நாம் பெறப்போகும் பயன் என்ன, பிரயோஜனம் என்ன, புருஷார்த்தம் என்ன, அது இப்படி. இதுதான் இந்த பஞ்சசயனத்தின் மேலேறிங்கிற இந்த பாசுரத்திலிருந்து நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். தேவதிரிய மனுஷ்ய ஸ்தாவர அப்ராணி ரூபமான ஜீவ வர்க்கங்கள் அஞ்சுன்னு சிலர் இதுக்கு அர்த்தம் பண்றா. ஒரு படுக்கைக்கு முன்ன என்ன பார்த்தோம்? அழகு வேணும், குளிர்ச்சி வேணும், மார்த்தம் வேணும், பரிமளம் வேணும், தாவல்யம் வேணும். அதே மாதிரி இங்கேயும் அர்த்த பஞ்சகம் வேணும் நாம் எம்பெருமானை அடைய. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, ஜீவாத்மாக்களையே புஷ்பங்களாக கொண்டு பகவத் விஷய ஸ்வவியாமோகமாகிற அழகபாரத்தையுடைய நப்பின்னை பிராட்டியின் போகோபகரணமான பக்தியை சொவிஷயத்திலே வைத்திருப்பவனேன்னு அந்த ஆச்சாரியனை சம்போதனம் பண்றதாக அமைகிறது. வாய் தீரவாய் உடையவருக்கு பிராட்டி கூறியதைப் போலே. முதல்ல பகவன் நாராயணாபிமதானுரூபியும் பாரமாத்திக பகவச்சரணா ரெண்டு சூழ்நிகையாலே புருஷகார பூதையான பிராட்டியை நம் தர்சகஸ்தாபகர் சரணடைகிறார். அப்போது கடைசியில் அவள் இதை ஏற்றுக்கொண்டு பாஷ்யக்காரர் பண்ண சரணாகதி ஏற்றுக்கொண்டு அஸ்துதே சர்வம் சம்பத்யதேன்னு வாய் திறக்கிறாள், திறந்து சொல்றாள் இல்லையா, அதே மாதிரி நீயும் வாய் திறவாய். மைத்தடங்கண்ணினாய் சுத்த சத்துவமாகிற அஞ்சனத்தை உடையவன் ஆச்சாரியன். நீ சொரூப யாதாமிய தர்சினியான நீ உன்மணாளனை சர்வருக்கும் அந்தர்யாமியாக உனக்கும் பக்தாவாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை எத்தனை ஏழும் பிரிவாத்தற்கில்லாயால் சம்ஸ்லேஷார்த்த விஸ்லேஷத்தை கூட ஆச்சாரியன் பொறுப்பதில்லை. இப்போ காலக்ஷேபம் சாதிச்சார் ஆச்சாரியன், அந்த காலக்ஷேபம் முடிஞ்சுது. அன்றைய காலக்ஷேபம் இது ஒரு காலகட்டத்தில் ஒன் அவரோ ரெண்டு அவரோ சொல்லி முடிக்கிறா இல்லையா, முடிஞ்சுது. அப்போ இந்த சிஷ்யன் அவர் சாதிச்சதான அத்தியற்புதமான விஷயங்களை கேட்டு அதிலேயே புலகாயுதம் அடைஞ்சு ஐயோ இந்த ஆச்சாரியனை பிரியணுமேன்னு வேதனைப்படுறான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னை போன்று ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்திலே அன்பைத்தாளே சகாத்தியாயிகள் அவளுடைய பரம பாகவதோத்தமாள், ஐயோ அவளையும் பிரிய நேரிடுறதேன்னு இங்கே ரெண்டு நிர்வேதம் ரெண்டுக்கும் நிர்வேதப்பட்டான்னு சொல்லுவார். தத்துவமன்னு தகவு, இங்கே ஸ்வரூபங்கிறது அணுத்துவம் என்னும் ஸ்வபாவம்ங்கிறது தாசத்துவம் என்னும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பிராட்டிக்கு ஏதோ சில பேர் இதை விஷமமா சொன்னா அதெல்லாம் நாம ஒத்துக்கிறது இல்லை. பிராட்டி ஈஸ்வரி தான், ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிவோ வக்வே ஸ்ரீயம்னு ஸ்ருதி வாக்கியங்கள் நல்ல பலிஷ்டமா பிராட்டி ஈஸ்வரிங்கிறதுக்கு அசைக்க முடியாம இருக்கு. அதனால அவளை கொண்டு போய் அணுவா சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அப்புறம் பிராட்டி விபுதான், அவ ஒரு காலத்திலேயும் அணு இல்லை. இது புருஷாகார சுரூபம் அண்ணுன்னு சொல்ற. நீ புருஷகார பூதையானதாலே ஜீவ வர்க்கங்களை அவ உன் திருவடியிலே சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியால் என்ன பண்றா, அந்த ஜீவ வர்க்கங்களை எம்பெருமான் திருவடியிலே சேர்த்து வைக்கிறாளோனோ, அப்போ பிராட்டி எப்படி புருஷகார பூதையாக இருக்கிறாளோ அதே மாதிரி இந்த ஜீவ வர்க்கங்களுக்கு யாரு புருஷகாரம் பண்ணி வைக்கிறா, ஆச்சாரியன் அந்த பிரபத்தின் போது பண்ணி வைக்கிறார். அதனாலேன்னு இந்த பாசுரத்தில் கண்ணன் நப்பின்னை இருவரையும் அனுபவித்ததிலிருந்து நாம் எதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமானா, எம்பெருமானுக்கு எப்பொழுதும் பரதந்திரையான பிராட்டியை நாம் சுதந்திரனாக நினைக்கில் ராவணனைப் போலே நமக்கு ஹானிதான், சந்தேகமில்லை. அதே மாதிரி பிராட்டியை உபேட்சித்து பெருமாளை நாம் பற்றுவோமேயானால் சூர்ப்பனகப்பட்ட பாடு அவளுக்கு கிடைச்ச பரிபவம் தான் நமக்கும் கிடைக்கும், இது நிச்சயம். அதனால இந்த மிதுனமே நமக்கு உத்தேசம். அது எம்பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கிற திருவோலக்கத்திலே அந்த சேர்த்தியிலே தான் நாம் சரணாகதி பண்ணிக்கொள்ளணும், அதுதான் பலிக்குங்கிறது நம்ம சம்பிரதாயம். அதனால இந்த பாட்டிலே அதை ஸ்பஷ்டமா தெரிவிச்ச ஆண்டாள். குரு பரம்பரையிலே ஸ்ரீயை நமஹா இன்னொரு வாக்கிய குரு பரம்பரையில சொல்றோமோனோ, அந்த ஸ்ரீயானவள் அவ ஸ்ரீ பிராட்டி பூ பிராட்டி நீலை பிராட்டின்னு மூணு பிராட்டியும் சேர்ந்ததுதான் அந்த ஸ்ரீயைங்கிற சொல்றோம். அதனால இங்கே நீம் நீலியை நமஹா என்றதான நீலை பிராட்டியை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இதுன்னு நம் பூர்வர்களுடைய ஒரு உத்தேசம். இப்படி ஏதோ கிஞ்சித் சுவாபதேசத்தையும் அனுபவித்தோம். இதை மனத்தில் கொள்ள வேண்டியது என்று பிரார்த்தித்து அமைகிறேன். சதமகமணி நீலாச்சாருகள் ஹாரகஸ்தா ஸ்தனமரண நீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவினிதாபிராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கள்.